ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதராமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராதம் வேதாந்த லக்ஷண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரோ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. நம்முடைய ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. அதாவது சகஸ்ரநாமம் மொத்தமும் தேசிகன் சாதித்த விஷயங்களை எல்லாம் அந்தந்த கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு கோடிட்டு காண்பிப்பதற்காக வந்திருக்கு. நடுவுல நடுவுல தேசிகனுடைய வைபவங்களையும் அருளி செய்கிறார். பொதுவாக ஒரு அஷ்டோத்தர சதநாமமோ இல்ல சகஸ்ரநாமமோ ஆச்சாரியனுக்கு செய்தால் அது வைபவத்தை குறிச்சுதான் இருக்கும். இப்ப தேசியனுடைய வைபவத்தை குறிச்சும் ஒரு சகஸ்ரநாமம் பண்ண முடியும், ஏன்னா அப்படிப்பட்ட வைபவங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த கிரந்தத்துல பிரதானமாக ஞானத்தை கொடுக்கும்படியாக தேசியம் சாதித்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கார் அப்படிங்கறதுதான் இதனுடைய விசேஷமே. இப்போ அநேக கிரந்தங்கள்ல சுவாமி தேசியம் சாதித்த விஷயங்களை எல்லாம் இப்போ பார்த்துட்டு வரும். இதுவரை சில்லறை ரகசிய கிரந்தங்கள்லையும் தேசிய பிரபந்தங்கள்லையும் இருக்கிற விஷயப்போ போன வாரம் காலக்ஷேபம் வரைக்கும் பார்த்தோம். தேசியம் சாதித்த கிரந்தங்கள்ல முக்காவாசி விஷயங்கள், அதாவது முக்காவாசி கிரந்தத்திலே எடுத்து கொடுத்தாச்சு. இனிமே நமக்கு பாக்கி இருக்கிறது பிரதானமான ஒரு கிரந்தம் ரகசியத்ரேசாரம், அதுக்கப்புறம் விரோத பரிகாரம், சாரசாரம், இந்த கிரந்தங்கள் இருக்கு. ரகசியத்ரேசாரத்தில் விஷயங்கள் தான் நிறைய வரப்போகுது இனிமே. இதுக்கு நடுவில் சுவாமி தேசிகனுடைய அவதார வைபவத்தில் நடந்த சில விஷயங்கள் அதையும் நம்ம அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுக்காக அதை குறித்து சில திருநாமங்கள் இப்போ சாதிக்கிறார். 788 முதல் அந்த திருநாமங்கள் நாம் பார்க்க போகிறோம். லக்ஷ்மணாச்சாரிய லோகக்ன பாத தீர்த்த பிரசா பிரபாவக சுத பிரகாசிகா ரக்ஷா ரக்ஷிதாத்யாத்ம பாஷ்யக வாதாச்சல யாதவாச்சல பத்ரா சாசனார்த்தகதி பாசுரஹா அபீதிஸ்தவ சங்கா சஞ்சாதா பீதங்கபுரி கதி ரங்க பிராபித ரங்கேஷ கோபனார்ய ஸ்துதி பிரியஹா. இன்னும் 5 திருநாமங்கள் சரித்திர வைபவத்தை குறிப்பிடுவதாக இருக்கின்றன. இதில் முதல் திருநாம் லக்ஷ்மணாச்சாரிய ரோகக்ன பாத தீர்த்த பிரபாவகா. லக்ஷ்மணாச்சாரியரின் ரோகத்தை போக்கும் ஸ்ரீபாத தீர்த்த மகிமை பெற்றவர் அர்த்தம். இங்கே ஒரு வைபவத்தை குறிப்பிடுறார். சுவாமி தேசியன் ஏழு இருக்கும்போது லக்ஷ்மணாச்சாரியர் என்று ஒரு மகான் இருந்தார். கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியர் அப்படின்னு சொல்றார். உண்மையிலேயே பெரிய மகானா எழுதியிருந்தார். அவர் பல சிஷ்யர்களோடு கூட ஸ்ரீரங்கத்திலே வாசம் பண்ணிட்டு இருந்தவர். ஒரு நாள் அந்த சுவாமி தேசியன் கிட்ட அபசாரப்படும்படியா வந்துருச்சு. அந்த சுவாமியும் மீறி நடந்த ஒரு அபசாரம் அது. அவர் தேசியன் திருமாளிகையில ஏழு இருக்கார். ஸ்ரீரங்கத்துல வடக்கு உத்தர வீதியில தேசிகன் திருமாளிகை இருக்கு. இந்த திருமாளிகையில தேசியன் எழுதி இருக்கும்போது இவர் இப்படி வீதி பிரதட்சணமாக வீதியில வர இவர் பின்னாடி இவருடைய சிஷ்யர்கள்லாம் வரா. பொதுவா மகான்கள்லாம் யாராவது வீதியில வந்தா எல்லாரும் எழுந்து நிக்கிற வழக்கம், ஆத்து வாசல்ல உட்காந்துருக்கோம் எல்லாம். பெரியவாழ்வரால் அப்படின்னா எல்லாரும் மரியாதைக்காக எழுந்து நிற்கிற வழக்கம். அந்த மாதிரி நம்ம கந்தாட லக்ஷ்மணாச்சாரிய சுவாமி வரும்போது எல்லாருமே எழுந்து நிற்பா மகான் போறாருங்கிறதுக்காக. சுவாமி தேசிகனும் எழுந்து நிற்கிற வழக்கம். ஒரு பாகவதர் அப்படின்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் போறார் அப்படின்னா நம்ம எழுந்து நிற்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. என்ன மகாபாரதத்தில் சொல்லும் போது ஒரு பெரியவர் ஒருத்தர் போறார், இவர் எழுந்திருக்கல அப்படின்னா இவருக்கு ஆயுஷ் குறைஞ்சிருவான். ஏன்னு கேட்டானா பிராணாகா, இவருடைய பிராணங்கள் இருக்கையோ அது எழுந்து நிற்குமா, அவர் போகும்போது இவருடைய பிராணம் எழுந்திருக்கும், அந்த பிராணனோட கூட இவரும் எழுந்துட்டான்னா அவ பிராணன் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும். பிராணனோட கூட இவர் எழுந்துக்கல அப்படின்னா அவ கொஞ்சம் பிராணம் போயிடும், இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆயுஷ் குறையும் அப்படின்னு மகாபாரதம் இந்த வேடிக்கையா சொல்றது. அதனால அவர் தானே போயிட்டு இருக்க, நான் என்ன பண்ண, நான் அவர் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல முடியாது. பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா அப்படிங்கிறது ஒரு பெரிய தோஷம். பூஜ்ய பூஜா விதிக்கமானா பூஜிக்க வேண்டியவாள் பூஜிக்கணும். அவாட்டுக்கு இருந்துட்டு இருக்க, நான் என்ன அவர் பண்ணலாம், நான் அவர் உபதிரவம் பண்ணேன்னா நான் ஒண்ணுமே பண்ணல, நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியாது. பெருமாள் ஏன்னு வச்சுக்கோ, செய்விக்காம இருக்கக்கூடாது. பசுமாட்ட அந்த பக்கமா போகணே இருந்தால், பசுமாட்டு பக்கமா போகணே இருந்தால் பிரதட்சிணம் பண்ணாம போகக்கூடாது, அப்பிரதட்சிணம் போகக்கூடாது. அது இருந்தா என்ன அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா பசுமாடுங்கிறது கோபாலன் மேய்ச்சது, தேவதைகள் இருக்கக்கூடிய இடமாம் அது. இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனாலதான் காளிதாசன் பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா அப்படிங்கிறார். பிரதிபத்னாதி ஹிஸ்ரேயஹா பூஜ்ய பூஜா விதிக்கிரமஹா. பூஜிக்க வேண்டிய வேலை பூஜிக்காம விரும்பந்தால் அதுவே பெரிய தப்பு, அதுவே நமக்கு வந்து நல்லதை எல்லாம் தடுக்கும், நம்மளுடைய க்ஷேமத்தை எல்லாம் தடுக்குமாம் அது. அதனால எல்லாருமே எழுந்துக்கிற வழக்கம் தான், எழுந்துக்கிறது நல்லது. ஆனால் அன்னைக்கு ஒரு சமயம் என்ன ஆச்சு கேட்டா, சுவாமி தேசிகன் சதா கிரந்தங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணி கிரந்தங்களை எல்லாம் சேவிச்சு இப்படியே காலத்தை கழிச்சிருந்தபடினால இவர் அப்படி வாசல்ல ஏழுறத இவர் கவனிக்கிறார். அவர் உட்காந்து கிரந்தங்களை பார்த்துட்டு இருக்கார். கிரந்தாவலோகனம் அப்படின்னு கிரந்தத்தில் ஈடுபட்டு இருக்கார். லக்ஷ்மணாச்சாரியர் சுவாமி இதை கவனிச்சு அவர் கை கூப்பிட்டு போயிட்டார். அவரும் இவர் பார்த்து கை கூப்பிட அப்படின்னால கை கூப்பிட்டு அவர் போயிட்டார். ஆனா அவர் பின்னாடி வந்த சிஷ்யர்கள் அவர்களுக்கு விஷயம் புரியாமல் கோபம் வந்து நேர சுவாமி தேசிகன் எழுந்திருக்கிற இடத்துல போய் அவரை பிடிச்சு இழுத்து விட்டுட்டான். காலை பிடிச்சு இழுத்து, திருவடியை பிடிச்சு இழுத்து, எழுந்துக்காம உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு எழுந்துக்கும்படி பண்ணிட்டான். அதை வாயால கூட சொல்லல, கையாலேயே எழுந்துக்கும்படி பண்ணிட்டான். உடனே விஷயத்தை தெரிஞ்சின்ற சுவாமியை அபராத க்ஷாபனம் வாங்கின்ற. யார்கிட்டன்னா லக்ஷ்மணாச்சாரியர் கிட்ட இல்ல, அவ சிஷ்யா கிட்ட. அடியன் மன்னிச்சுக்கணும், அடியன் கவனிக்கல, கிளமிச்சுக்கணும் அப்படின்னார். ஆனானப்பட்ட பகவானே பிருகு மகரிஷி கிட்ட அபராத க்ஷாபனம் வாங்கிக்கிறார். பிருகு மகரிஷி எட்டி உதச்ச போது பெருமான் நேர போய் அவர் திருவடி பிடிச்சு விட்டு அவர்கிட்ட அபராத க்ஷாபனம் வாங்கிக்கிறார். நீர் வந்ததை நான் கவனிக்கல, மன்னிச்சுக்கும் அப்படிங்கிற. பகவான் எதுக்கு அபராத க்ஷாபனம் வாங்கிக்கணும்? பகவான் போய் அபராதம் பண்ண முடியுமா? பகவான் போய் யாராவது வந்தா எழுந்துக்கணுமா? நீர் எதுக்கு இப்படி அபராத க்ஷாபனம் வாங்கிக்கணும் அப்படின்னா, அப்போ பகவான் சொல்ற ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம், கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் யோ பிராமணம் ந பிரணமேது யதாகம். நம்ம யாராவது ஒருத்தர் கோபிச்சுட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி, சாபம் கொடுத்தாலும் சரி, நம்ம அவளை பார்த்து கை கூப்பணும். பன் பாகவதனா இருந்தா கை கூப்பிட்டு அவகிட்ட அபராத சாபனம் வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஸ்ரீவிஷ்ணவன் இல்லை, லட்சா அஸ்மதீயா அப்படின்னு. யோ பிராமணம் நப்பணவேது அப்படி அவன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவன் கோவிச்சிருந்தானா பதிலுக்கு கோவிச்சிருந்தாலும் பதிலுக்கு முறைச்சாலும் அப்போ சீவிஷ்ணவன் இல்ல. நப்பணமே யதாகம், அத வைஷ்ணவன் எங்க கத்துக்கணும்? என்ன பார்த்து கத்துக்கோங்கிறான் பகவான். நானே கேட்கிறேன்னு பாருங்க, இதை பார்த்து கத்துக்கோங்க அப்படிங்கிறான். அன்னைக்கு பகவான் பிருகு மகரிஷி கிட்ட அபராத க்ஷாபனம் கேட்கலன்னா அப்போ யதா சுவாமி ததா பிரஜாகா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படி நினைச்சிருவா. அபராத க்ஷாபனம் எங்க சுவாமியும் கேட்க மாட்டேன், நாமளும் கேட்க மாட்டோம் அப்படின்வா. எங்களுக்கு கேட்க வேண்டிய வழக்கம் இல்லை அப்படின்வா. ஆனா இப்ப பெருமாளே செஞ்சுட்டாரோ பாகவதால் கிட்ட, அவசாரப்பட்டதா நினைச்சுன்னு பெருமாளையும் சொல்லிட்டாரோ, அப்போ என்னை பார்த்து நீங்க கத்துக்கோங்க, நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறாராம் பெருமாள். அதான் அந்த ஸ்லோகம் சொல்ற பத்தியஸ்த கந்தியஸ்த நச்ச அஸ்மதீயா சப பகிருத்து பிரம்ம தவாக்னி தக்தா பத்தியஸ்த தண்டியஸ்த நச்ச அஸ்மதீயா பிரம்ம தவா பிரம்மாபச்சாரம் பிரம்மவித பிரச்சாரம் வந்துருக்கு அவனுக்கு. அவன் என்னை சேர்ந்தவனே இல்லைங்கிறான் பகவான். இந்த மாதிரி நடக்கிறேன்னா அவன் வைஷ்ணவன் இல்லை அப்படிங்கிறான். இன்னொரு உத்தமமான குணத்தை எங்க பார்க்கலாம்னா சுவாமி தேசியன் கிட்ட தான் பார்க்கலாம். ஏன்னா அல்பம் கூட வைஷ்ணவாபச்சாரங்கிறது இல்லாத நடந்தவர். அதுவும் எந்த காலத்துலனா பல வைஷ்ணவர்கள் இவர்கிட்ட அபச்சாரப்பட்டிருந்த காலத்துல, இவருக்கு பல விதமான தொந்தரவுகள்லாம் இருந்த காலத்துல கொஞ்சம் கூட அபச்சாரம் இல்லாம நடந்தவர். எத்தனையோ மத்தி பேதங்கள் விவாதங்கள் எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. இருந்தும் கூட அவருடைய கிரந்தத்துல ஒரு இடத்துல கூட வைஷ்ணவா கிட்ட அபச்சாரப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசி வந்து கிடையாது. வைஷ்ணவர்கள் சொன்னது எதையும் தப்புன்னு கூட சொன்னது கிடையாது. மத்தி பேதம் இருக்கும் ஆனா கூட தப்புன்னு சொல்லவே மாட்டாரு, வாயால் அது வரவே வராது. ஏன்னா வைஷ்ணவர் சொன்னாலும் அது தப்பா இருக்காது, அது சரியாதான் இருக்கும். எப்படி சரி அப்படிங்கறத நான் சொல்றேங்கிறேன், அது தப்பு கிடையாது. இவர் எழுதி வச்சது தப்புன்னு சொல்லக்கூடியவா நிறைய பேர் இருக்கலாம், ஆனா சுவாமி தேசிகன் வாயால் அது வரவே வராது, அத சொல்லவே மாட்டேன். அப்படி பகவான் அன்னைக்கு எப்படி நடத்தி காமிச்சாலும் அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் சுவாமி தேசிகன் நமக்கு நடத்தி காமிச்சிருக்கார். ஒரு வைஷ்ணவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, நாமும் பகவானுடைய தாசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தா அவருடைய தாசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா ஒரு காலம் எந்த விதத்தினாலையும் பாகவத அபசாரம் பட முடியாது, படக்கூடாது அப்படின்னா வந்து சேரும் இதுல. ஏன்னா சுவாமி தேசியன் திருமாளிகைக்கு மேல செருப்பு கட்டி வச்சவார் கழியும். அதை பார்த்து ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசியன் சந்தோஷப்பட்டார். மேல தோரணமா செருப்பு கட்டி வச்சிருக்கான். அதை பார்த்து சுவாமி தேசியன் சந்தோஷப்பட்டாரா என்ன கேட்டா, சீவிஷ்ணவருடைய செருப்பு, சீவிஷ்ணவருடைய பாதுகை எப்படி தெரிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கவர் ஸ்ரீவிஷ்ணவர்கள், ஸ்ரீவிஷ்ணவர்கள் பாதுகையை கட்டி வச்சிருக்கார். அப்ப எனக்கு அதுதான் பெரிய பௌக்கியம், ரங்கநாதருடைய பாதுகை மாதிரி இப்ப பாகவதருடைய பாதுகை எனக்கு பரம பௌக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி சிரசை தாழ்த்தி உள்ளுக்குள்ள போற கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாருக்கும் கிடைக்குமா இது? வைஷ்ணவருடைய பாதுகைக்கு கீழே நுழைஞ்சு போறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா? அது எனக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிற அவர். அப்ப கட்டி வச்சவாளுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும். அப்போ இதே மாதிரியான ஒரு காலத்தில் கூட கொஞ்சம் கூட இந்த பாகவத அபசாரங்கிறதே இல்லாமல் பூர்த்தியான ஒரு வைஷ்ணவத்துவத்தோடு கூட நடந்து காண்பித்தவர் சுவாமி தேசிகர். நம்ம ஆச்சாரியர்கள் யார் மேலுமே நம்ம எந்த ஆரோபணமும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் நிறைவான வாழ்வை வாழ்ந்து நமக்கு அற்புதமான வாழ்க்கையை நடத்தி காமிச்சவர் மொத்த பேருமே. அதை சுவாமி தேசிகர் வந்து பகவான் மாதிரி பகவானுக்கு எப்படி ஏதோ பிருகு மகரிஷி அப்படின்னு ஒரு வியாஜம் எல்லாம் வந்தபோது பகவான் நடத்தி காமிக்கிறாரோ அந்த மாதிரி நமக்கு நடத்தி காமிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் சுவாமி தேசிகனுக்கு வந்திருக்கு. அதுலதான் ஒண்ணு இது, அந்த லக்ஷ்மணாச்சாரியங்கள் ஆச்சாரியுடைய சிஷ்யர்கள் கிட்ட சுவாமி தேசிகன் வந்து மன்னிப்பு கட்டுக்கிறார், அடைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா அவெல்லாம் முறைச்சுண்டு போறார், மறுநாள் வரும்போது முறைச்சுண்டே வரார். இவர் எழுந்திருக்காரா இல்லையா அப்படின்னா, இவர் உள்ளுக்குள்ள போயிட்டார் அப்படின்னா என்ன இன்னைக்கு உள்ளுக்குள்ள போயிட்டாரா அப்படிங்கிற சுவாமி தேசியனுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல பாகவத அபசாரம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப உபதிரவம் இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. பரஸ்பர ஹிதைஷி நாம் பரிசரேஷுமாம் வர்த்தையா, பரஸ்பர ஹிதைஷிகளான ஸ்ரீவிஷ்ணவர்களோட கொடுத்து சேர்ந்து இருக்கிறது இல்லையோ, இதுக்கு சமமாக சீவி குண்டமாகாது. அதுதான் சுவாமி தேசிகன் விரும்பினது. ஆனால் பகவானே எழு இருக்கிற இடமா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், பாகவதர்களோட கூட நமக்கு மனஸ்தாபம்னு இருக்குமானால், பாகவதர்கள் அப்படி நினைச்சாலானால் அது சுவாமி தேசிகனுக்கு அதிகோட இஷ்டம் கிடையாது. சரி, அவர்களை நாம் அவமரியாதைப்படுத்தக்கூடாது. அவர்கள் இங்கே இருக்கட்டும், நாம் இருக்கிறது அவளுக்கு கஷ்டமானால் நாம் இந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு மெதுவாக ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில போயிடலாமான்னு சுவாமி தேசிகன் கிளம்பி வெளியில சத்தியமங்கலம் முதலான இடத்துக்கு போலாமான்னு கிளம்புறார். இந்த விஷயம் எதுவுமே அந்த ஆச்சாரியனுக்கு தெரியாது. ஸ்ரீ லக்ஷ்மணாச்சாரியருக்கு ஆனால் பின்னாடி அவருக்கு திருமேனியில ஏதோ சில ரோகங்கள்லாம் வந்து புத்திரன் இல்லாத போய் அவர் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஸ்திதி வந்தது. சரீரத்துல பெரிய ரோகம் ஒன்று வந்துருச்சு அவருக்கு திருவேணியில. அவர் யோசிச்சார், ஏதோ பெரிய அளவில் அபச்சாரப்பட்டாதான் இப்படி வரும், ஏன்னா சரணாகதி பண்ணவர், சரணாகதி பண்ணவருக்கு இந்த மாதிரி வருவானே, ஏதோ பெரிய அளவில் பாகவத பிரச்சாரம் நடந்தாதான் இந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன பாகவத பிரச்சாரப்பட்டோமோ அதுக்கு உடனடியாக நம்ம பரிகாரம் பண்ணோம்னா இந்த சரீரத்தில் இருக்கிற பாதைங்கிறது தீரும், இல்லாட்டா வேற விதத்தில் தீராது. அதனால என்ன பிரச்சாரப்பட்டோம்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்படியே விருவாகிந்தாரோடய பேசியிருந்து பாகவத பிரச்சாரம் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, என்ன பட்டதுன்னே தெரியல அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்கள் சொல்லும்போது அந்த சிஷ்யர்கள் கொஞ்சமாக பயந்துன்னு இருந்தான். மெதுவாக அவர்கள்லாம் மெதுவாக ஒரு விஷயத்த சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர்கிட்ட அபச்சாரம் போட்டுட்டோம் அப்படின்னா அப்போதான் இவருக்கு விஷயம் புரிஞ்சு, நீங்கள் பெரிய பாகவத அபச்சாரம் பட்டிருக்கோங்கோ அதான் எனக்கு இப்படி வாட்டுறதுங்கிறார் அந்த குரு. சிஷ்ய பாபம் குரு ரபி அப்படின்னு சாஸ்திரம், சிஷ்யனுடைய பாபம் குருவுக்கு போய் சேருவான். ஆனால் சிஷ்யர்கள் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்காட்டில் குரு இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும். என்ன கேட்டால் சிஷ்யர்களை திருத்தணும், அவர் திருத்தாமல் விட்டுட்டான்னா அப்புறம் சிஷ்ய பாபம் குருவரதி. குழந்தைகளை வளர்க்கும் போது சரியாக வளர்க்காத்தான் அந்த குழந்தைகள் பண்ணுற பாட்டுப்போ அம்மா அப்பாவுக்கு வரும். மனைவியை சிக்ஷிக்க வேண்டும் போது சரியாக சிக்ஷிக்கலைன்னா அப்போ அந்த குடும்பத்தில் தவறு நடந்தால் அந்த பாபம் பர்த்தாவுக்கு வந்து சேரும். இப்படிலாம் சொல்கிற மாதிரி சிஷ்ய பாபம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பாகவத பிரச்சாரப்பட்டால் எனக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அவர் சிஷ்யாலும் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரின்னு சொல்லிட்டு உடனே போய் தேசிகன் இருக்கிற இடத்துக்கு போய் தேசிகனை சேவித்து இந்த மாதிரி அபசாரம் நடந்துருக்கோ அப்படியே என்னை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேசிகனோட கூடவே இருந்தார் ஒரு சில காலம். நித்தியம் தேசிகனுடைய சீபாத தீர்த்தத்தை சாப்பிட்டுருந்தாரா, அவருடைய சீபாதத்தை அலம்பி அந்த தீர்த்தம் சாப்பிட்ற, இது பரம பவித்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம் மனிஷிபிஹி நிர்ணீதம் பகவத் பக்த பாத பாதோதக நிஷேவனம். ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம், எல்லா பாபத்துக்கும் பிராயச்சித்தம் என்ன கேட்டா உத்தமமான பாகவதா யாரு அப்படின்னு பார்த்து அவளுடைய சீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கணும். இருக்குன்னா அதுதான் சமஸ்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம சொன்னது இல்லை, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம், இன்றைக்கும் நிறைய பேர் செய்கிற வழக்கம் பிராயச்சித்தமாக சீபாத தீர்த்தம் சாப்பிட்ற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. ஆனால் சீபாத தீர்த்தம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிராயச்சித்தமாக சுவாமி தேசியனுடைய சீபாத தீர்த்தத்தை அவர் சீகரிச்சுட்டார். அதனால் அவருக்கு ரோகங்கள் போச்சு. மாத்திரம் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு சுவாமி தேசியனுடைய ஞாபகார்த்தமாக தீர்த்தப்பிள்ளைனே பேர் வச்சுட்டார். அவர் சீபாத தீர்த்தத்தால் வந்தவரான அப்படின்னா தீர்த்தப்பிள்ளை, ரெண்டு அர்த்தம், ஒன்று தீர்த்தத்தில் வந்தபடினாலும் தீர்த்தப்பிள்ளை, இன்னொன்று தீர்த்தம்னா சுத்தம்னு அர்த்தம், சுத்தமாக வந்திருக்காரு அவர். எப்போ சீவா தீர்த்தத்தில் இருந்தாரோ அப்போ ரொம்ப சுத்தமாக தானே இருக்கணும் அவர், அதனால் பரம சுத்தமாக வந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கு. இதனால் ஆச்சாரியாவுடைய சீபாத தீர்த்தத்தினுடைய பெருமை தெரியுது நமக்கு. லக்ஷ்மண ஆச்சாரிய ரோகக்ன பாத தீர்த்த பிரபாவகா, தேசியனுடைய பாத தீர்த்த பிரபாவம் அவருடைய ரோகத்தை போக்கடிக்கக்கூடியது. இந்த பாப்பத்தினாலே ரோகம் வருதோ இந்த பாப்பத்தை போக்கடிக்கும் அப்படின்னு தாற்பயம். அது மாத்திரம் இல்லை, ஞானத்தை எல்லாம் கொடுக்கும் சீபாத தீர்த்தம் அப்படிங்கிறது பிரபாவம் ரொம்ப அதிகம். எல்லா சம்பிரதாயத்திலும் எல்லாருமே ஆச்சாரியர்களுடைய சீபாத தீர்த்தத்தை சேர்த்துக் கொள்கிற வழக்கம் உண்டு. இப்படியாக தேசியனுடைய பிரபாவமும் வசத்தியா இருக்கு, சீபாத தீர்த்த பிரபாவமும் வசத்தியா இருக்கு. இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சாரிய சுவாமி இருக்கவில்லை, அவருடைய பிரபாவமும் வசத்தியா இருக்கு. என்ன நல்ல உத்தமமான வம்சம், தேசியனுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்து அந்த வம்சம் இருக்குன்னா அது எப்படிப்பட்ட வம்சமாக இருக்கும் பார்த்துக்கோ. இது இது கூட பரம பாக்கியம். சிலதெல்லாம் வந்து நம்மையும் அறியாமல் தப்பு நடந்தால் கூட அதனால பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இவரையும் அறியாமல் சின்ன அபச்சாரம் நேர இவருக்கு அது பெரிய பாக்கியத்தில் கொண்டு வந்து விட்டது. சிஷ்யா பண்ண பாவம் கடைசியில் இவருக்கு பரமக்ஷேமமாக ஆச்சு அப்படின்னு இந்த பிரபாவத்தை இந்த திருநாமத்தில் சொன்னார். அடுத்த திருநாமம் அதன் மூலம் ஸ்ரீபாஷ்யத்தை ரட்சித்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சாதிக்க போற, ஸ்ரீரங்கத்தில் நடந்த வைபவம், துருஷ்கர்களுடைய படையெடுப்பு நடந்தது. சுவாமி தேசியம் இப்ப ஸ்ரீரங்கம் எழுதிட்டார். அப்போ துருஷ்க யவனாதிபி ஜெகதி ஜிம்பமானம் பயம் அப்படின்னு, துருஷ்கர் யவனார்கள் முதலானவர்களாலே ரொம்ப பெரிய ஆபத்து, பெரிய அளவுல பயம்னு ஒண்ணு வந்தது. அந்த காலத்துல அவர்களுடைய ஆட்சி தான் நடந்திருந்தது. பாரத தேசத்துல வடக்கு பக்கம் எல்லாம் அவர்களுடைய ஆட்சி இருந்தது, தெற்கு பக்கம் பெரிய அளவுல ஆட்சி வரல, ஆனா வந்து கொள்ளை மாத்திரம் நடந்தது. அவ திடீர்னு வருவா, வந்து அங்க இருக்கிற கோயில்ல எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சு, எங்கெங்க யாருங்க அந்த சொரணங்கள்லாம் நிறைய இருக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு போய் புஸ்தகங்கள்லாம் நசிப்பிச்சு, அங்க யார் வைதிகர்களா யார் இருக்காளோ அவர்களை எல்லாம் கொண்டுட்டு, இன்னும் ஸ்திரீகள் நல்ல இந்து ஸ்திரீகள்னா யார் யார் இருக்காளோ அவளையெல்லாம் மானபங்கப்படுத்திட்டு இப்படிதான் அவள் ஆட்சி நடத்திட்டு இருந்தா. இது சரித்திரமே சொல்றது, இது அதிகப்படியா சொல்றது இல்லை, சரித்திரம் சொல்றது இது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது துருஷ்காருடைய படையெடுப்பு ஒன்று ஸ்ரீரங்கத்தை நோக்கி வருது அப்படின்னு ஒரு சமாச்சாரம் ஒன்று வந்தது. உடனே மொத்த பேரும் பயந்துட்டான். இவர்கள் வருது கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்காக வரா, அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் பெருமாளுடைய திருவேணியெல்லாம் எடுத்துன்னு போயிடுவா. நம்மளாம் பெருமாளுடைய திருவேணியில் அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் கிருபையா ஏழு இருக்கான் அப்படின்னு நம்ம சேவிச்சு அவருடைய கருணையோட கூடிய அனுகிரகத்தை எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. இது எத்தனை ஐம்பொன் சீலையா, இதில் எத்தனை ரூபா தாரும் அப்படின்னு பார்ப்பான். அதுக்காக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சின்னு போய், இது அழகா இருக்கா, இதை எங்கே வைக்கலாமா இல்லை விற்கலாமா அப்படின்னு இதை பார்த்துட்டு, இந்த ஒரு திருஷ்டியில் வரக்கூடியவர்கள் அங்க இருக்கிற வைதிகர்களையும் எல்லாரையும் நாசம் பண்ணக்கூடியவர்கள், அவங்க படையெடுப்பாக ஒரு சைன்யமே ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு வராஜ இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் ஒன்று கூடி இதை பத்தி விசாரிச்சா, இதை பத்தி யோசிச்சா என்ன பண்ணணும். அதிகமாக சமயம் கிடையாது, அஞ்சு நிமிடத்துக்குள்ள முடிச்சிடும். அதனால அஞ்சு நிமிடத்துக்குள்ள ஏதாவது வழி பண்ணணும். என்னன்னு பார்த்தா முதல்ல நாம குறைக்கிறது இருக்கட்டும், பெருமாளை குறைக்கும், பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருமேனியை நாம காப்பாற்றோம். அதுக்காக கோயிலில் மூலவர் இருக்கிற இடத்தெல்லாம் கல்லு திரை அப்படின்னு திரையை சமர்ப்பிச்சான், கல்லாலேயே மூடிட்டான். மூடிட்டா வெளியிலேருந்து பார்த்தா வெறும் சிவரோட சிவரா தெரியும், அவ்வளோதான், உள்ள ஒன்று இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் உற்சவர் நம்பெருமாள் கருள்யம் அவரே ஏட பண்ணிட்டான், கயிறு ஏட பண்ணிட்டு அவன் போயிட்டான். அவன் படையெடுத்து வரும்போது அவன் தாண்டி தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்பெருமானையும் ஏட பண்ணிட்டு அவன் அதிவேகமாக வெகு வேகமாக கழுவி போகுது அப்படின்னு முடிவாயிடு. இது மாதிரி எல்லாரும் அவாவா உயிரையும் காப்பாற்றிக்கணும், அதுக்காகவும் எல்லாரும் போகணும். ரொம்ப அளவில் போக முடியாது அப்படின்னா இருந்தா அது ரொம்ப கஷ்டம்தான். அவன் பெரியவாச்சான் பிள்ளை முதலானவர்கள்லாம் வயசான காலத்துல ஸ்ரீரங்கத்திலே தங்கிட்டான், வேற வழி இல்லை. அப்ப அவருடைய கதி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கும் தெரியல. இந்த துருஷ்கால் கிட்ட மாட்டிந்து விட்டா நிறைய பேர், துருஷ்கால் கிட்ட மாட்டிந்து உயிரை விட்டுவா நிறைய பேர், நம்பெருமாளை ஏழை பண்ணிட்டு போனவர்கள் நிறைய பேர், பிள்ளைலோகாச்சாரியார் முதலான ஆச்சாரியர்கள்லாம் நம்பெருமாள் ஏழை பண்ணிக்கிறார், ஏழை பண்ணிட்டு போறார், எல்லாருமே கூட போறா. இப்போ சுவாமி தேசிகனும் அங்கிருந்து கிளம்பி பெருமாளோட கூட யாத்திராக கிளம்பி போகும்போது அங்க வயசாக எழுந்த சுதர்சன பட்டர் அப்படிங்கிறவர் சுவாமி தேசிகனை பிடிச்சு நிறுத்தினார், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னார். அவரும் வயசான திருமே, சுவாமி தேசிகன் கை கூப்பிட்டு என்ன பண்ணணும் காத்த சிவபிரகாசிக்கு எழுதினவர் அவர் சுதர்சன பட்டர் அப்படிங்கிறவர் பராசர பட்டருடைய திருக்குமார், வேதவியாச பட்டர் சுதர்சன பட்டர் அப்படின்னு குமாரர்கள். ஸ்ரீரங்கத்திலே வளர்ந்தவர், காஞ்சிபுரத்தில் நடாதூரம்மாள் கிட்ட காலக்ஷேபம் கேட்டவர். நடாதூரம்மாள் கிட்ட காலக்ஷேபம் கேட்டதை அவர் எழுதி வச்சார். சீபாஷியத்தினுடைய அர்த்தம் மொத்தத்தையும் அவர் என்னென்ன காலக்ஷேபம் சொன்னாரோ, அவர் என்ன சப்தம் சொன்னாரோ அதையே வச்சு எழுதி வச்சார். இவர் இவரா சப்தம் கூட போடாமல் அந்த சப்தத்தையே வச்சு அப்படியே எழுதி வச்சார். ஒரு தடவை இல்ல பல தடவை காலக்ஷேபம் கேட்டு எழுதினவர். அந்த எழுதின கிரந்தத்துக்கு ஸ்ருத பிரகாசிகா அப்படின்னு பெயர் வச்சார். ஸ்ருதம்னா கேட்டது, கேட்டதை பிரகாசம் பண்றேன் அப்படின்னா என்னுடைய புத்தி பிரகாசிகா இல்ல, இது என் புத்தியில தோணினதை நான் பிரகாசம் பண்ணல, நான் என்ன கேட்டேனோ அதை நான் பிரகாசம் பண்றேன் அப்படின்னு ஸ்ருத பிரகாசிகா அப்படின்னும் ஸ்ருத பிரதீபிகா அப்படின்னும் ரெண்டு வியாக்கியானம் அது. அதை ஒரு ஓலையில பனை ஓலையில அவர் எழுதி வச்சிருந்தார். பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, இந்த ஓலையில் எழுதி வச்சதெல்லாம் பார்த்து இன்னொருத்தர் வேற ஒரு வேலையில் எழுதணும், அப்படிதான் அதை பரவணும், வேற வழி கிடையாது, ஜெராக்ஸ் காப்பியில் எடுக்க முடியாது. அதனால் இதை பார்த்து வேற ஒருத்தர் எழுதணும், அதை பார்த்து வேற ஒருத்தர் எழுதணும், அப்படியே புஸ்தகங்கள் பிரச்சாரமான உண்டே தவிர வேற வழி கிடையாது. இதுவோ பெரிய கிரந்தம் சிவபிரகாசிகா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கிரந்தம். இன்னைக்கு அது புக்கா போடும்போது கூட ரெண்டு வால்யூம் இல்லாம போட முடியாது, அப்படிப்பட்ட பெரிய கிரந்தம் ஒரு வால்யூம்ல போட முடியாதுங்கிற ரீதியில இருக்கு. அது இன்னைக்கு நமக்கு எத்தனையோ சொல்லியும் இருக்கு, ஆனா அன்னைக்கு உட்காந்து மொத்தத்தையும் எழுதணும், ஒவ்வொரு அக்ஷரமா பார்த்து பார்த்து எழுதணும்னா அத்தனை சுலபமான காரியம் இல்ல. இவர் எழுதி வச்சிருக்காரு, இதை இன்னும் யாரும் எழுதல, இவர்கிட்ட மாத்திரம்தான் அந்த ஓலை இருக்கு. ஆனா இதுவோ ரொம்ப தேவை இப்போ, ஏன்னா தீபாட்சியத்துடைய அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு மொத்தமுமே, அதுவும் நடாதூரமாக சாதிச்ச அர்த்தம் இருக்கு. அப்படின்னா பிற்காலத்துல இது வேணும், எல்லாம் என்ன வேற ஆள் வேற அர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடாது, அம்மா சாதிச்ச அர்த்தம் எல்லாரும் சொல்லணும், அப்படின்னா பிற்காலத்துல இது வேணும். அதனால இந்த ஓலையை யார்கிட்டையாவது ஒப்படைச்சு இதை பிரச்சாரத்தில் இது பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துருக்கு, துருஷ்கார படையெடுப்பு வந்துருக்கு. இப்போ அவருக்கு பெரிய பயமாயிடுது, அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் எங்கேயும் போக முடியாது, ஆனால் இந்த ஓலை இருக்கோல் இதை காப்பாற்றி ஆகணும். அவன் என்ன பண்ணுவான், அந்த புஸ்தகத்தை பார்த்தா முதல்ல அதுதான் பிடிக்கும் அவளுக்கு, அந்த புஸ்தகம் தான் முக்கியம், அவளுடைய மதத்தில் புஸ்தகம் தான் தெய்வம் அவளுக்கு. அதனால இவன் என்ன பண்ணுவாங்கட்டா, வேதம் ராமாயணம் முதலான புஸ்தகங்கள்லாம் யார் கையில வச்சுட்டு இருக்காளோ அவகிட்ட இந்த புஸ்தகத்தை பிடிங்கிடுவான். பிடுங்கி அவன் வச்சுட்டு இருக்கிற குரான் ஒன்று இருக்கு, அதை வந்து இவன் மேல் கொடுத்துருவான், திணிச்சுடுவான். ஏன் நம்ம கண்ணுக்கு நேரம் இந்த புஸ்தகங்கள்ல என்னன்றதோ அதெல்லாம் துவம்சம் பண்ணி எரிச்சு எரிச்சு போட்டு போடுவான். இந்த மாதிரி அநேக ராமாயணங்கள்லாம் எரிச்சுட்டான் அப்படின்னா கேள்வி. அநியாயமும் அட்டுழியமும் அராஜகமும் இதாகதான் நடந்திருக்கு. அப்பதான் அந்த காலத்துல அறை கோவில் விட்டாங்க, நீ ராமாயணத்து மொத்தத்தை எரிச்சா கூட கவலை இல்லை, ஏன்னா எங்க கிட்ட 24,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுவா இருக்காங்க, மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா, இல்லாட்டா வேதத்துல இன்னைக்கு காப்பாத்தி வச்சிருக்கா, மொத்த வேதமும் இருக்கு இன்னைக்கும் இருக்கா, பாகவதம் 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் இருக்கா, இப்பவும் இருக்கா, சிவத் ராமாயணம் மொத்தம் மனப்பாடமா சொல்றவா இருக்கிறவா, வேதம் மொத்தம் மனப்பாடமா சொல்றவா இருக்கா, சிவாஷியத்தை பார்த்தானா காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாள் செஞ்சில மனப்பாடமா சொல்றா சிவாஷியத்தை. அப்போ இப்படிலாம் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கார், அதனாலதான் பொழைச்சிருக்கு. பெரியவாள் இப்படிலாம் இருந்திருக்கிறபடினா தான் ஆச்சாரியர்கள் இப்படி இருந்தபடியால் தான் பொழைச்சிருக்கு. ஆனா இந்த சிவபிரகாசி கிடையாது, இப்பதான் முதல்லயே வந்திருக்கு, இன்னும் வரலையே, இப்பதான் ஒரு தரம் தானே எழுதியிருக்காரு அவர். இப்போ இவருக்கோ ராணன் சந்தேகத்தில் ஆயிட்டு அவ வர அப்படின்னால இந்த ஓலையை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அதனால எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், இந்த ஓலையை காப்பாற்றணும்னு அதை கொடுத்துட்டார் சுவாமி தேசிகன் கிட்ட கொடுத்தாரு. நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவரையும் தேர்ந்தெடுத்தார். இவரான துருஷ்டாரோட சண்டை போட்டு அதை காப்பாற்ற முடியுமா, அவங்ககிட்ட நீ எப்படி காப்பாத்துறது அப்படின்னா அவருடைய பிரச்சனை அது இல்லை, முதல்ல இந்த ஓலையினுடைய பிரபாவம் அவருக்கு தான் தெரியும், தேசியங்கிறது தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பெருமாளுடைய பிரபாவம் பல பேருக்கு தெரியும், பெருமாள் முக்கியங்கிறது, பெருமாளை காற்று இப்போ முக்கியம் இந்த ஓலை, ஏன்னா அது பிரமேயம் இது பிரமாணம், பிரமேயம்ங்கிறது பெருமாள் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரமாணம் அப்படிங்கிறது இது வச்சிருந்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டா அதை தெரிஞ்சுக்க முடியாது. என்னதான் பிரமேயமே இருக்குன்னு வச்சுப்போம், பெருமானே இருக்கார், திருவேங்கன வழியில திருவேங்கன் உடையான் இருக்கார், அப்புறம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்கார், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் சொல்லவே தானே நமக்கு தெரியுது இவா பெருமை, ஒரு ஆழ்வார்கள் இல்லை நான் ஆச்சாரியர்கள் இல்லைன்னா இவா பெருமை நமக்கு என்ன தெரியும். அதனால இவர்கள்லாம் பிரமாணத்துல எழுதி கொடுக்கவே தான் அந்த பிரமேயம் தலைப்பட்டு நிற்கிறது. பிரமாணாதீனா பிரமேய வியவஸ்திதி அப்படின்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில். உதயநாச்சாரியர் ஒருத்தர் இருந்தார், அவர் நம்ம ஸ்ரீ விஷ்ணு ஆச்சாரியர் இல்லை, ஆனால் வந்து அவருக்கு உதயநாச்சாரியன் பெயர், உதயநாச்சாரியன் மாத்திரம் இல்லை பொதுவாக சாஸ்திர லோகத்தில் ஆச்சாரியன் சொன்னாலே அவருக்கு தான் பெயர், அந்த அளவு பிரசித்தமானவர் அவர், சுவாமி தேசியன் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர் ஆச்சாரியன் இல்லை நியாயாச்சாரியன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறத நாஸ்திகர்கிட்ட போய் ஸ்தாபித்தவர், பௌத்த மதத்திலையும் ஜெயின மதத்திலையும் மற்ற மதத்திலையும் போய் ஈஸ்வரன், அந்த காலத்தில் பௌத்தர்களுடைய ஆட்சி இருந்தது, நிறைய ராஜாக்கள்லாம் பௌத்தர்களாக இருந்தா, அப்ப அவளோடலாம் வாதம் பண்ணி அவளை வாதத்தில் ஜெயிச்சு அவளை கொண்டுட்டார். அதான் வாதத்தில் அந்த காலத்தில் யார் தோக்குறாளோ அவ வந்து பிராணத்தியாகம் பண்ணணும், உயிரை விடணும், அப்படிதான் வாதம் எல்லாம் நடக்கும். அதான் நிறைய பௌத்தர்கள் தான் இவர்கிட்ட தோற்று போய் மொத்த பேரும் உயிர் விட்டுவாங்க, நிறைய பேர் இவர் அது பெரிய சேவையா பண்ணிட்டு இருந்தார், ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கறத ஸ்தாபிச்சு ஒரு பெரிய சேவையா பண்ணிருந்தேன். நம்ம சுவாமி ராமானுஜர் கூட பண்ணிருக்கேன், சுவாமி ராமானுஜர் 800 ஜெயினர்களோட வாதம் பண்ணி 800 ஜீவர்களும் 800 ஜெயினர்கள் மொத்த பேரும் உயிர் விட்டாந்துருக்கு. இல்ல அந்த காலத்துல அது நிர்பந்தம், இவர் தோத்தானா இவர் உயிரை விடணும், அதுக்கும் தயாரா இருக்கணும், இல்ல மதம் மாறணும், ஒன்னும் உயிரை விடணும் இல்ல மதம் மாறணும், மதம் மாறி வரலாம் அது உண்டு, அதுதான் ராமானுஜர் எதிர்பார்ப்பேன், அது இல்லைன்னா அவன் உயிரை விடுவா. அம்மா இந்த உதயநாச்சாரியார் ரொம்ப பெரிய சேவையா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தார், இந்த மாதிரி அங்கங்க போய் ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறத வாதம் பண்ணி அவரை ஸ்தாபிப்பார், மகா நைய்யாயிக்கர் மகா தார்க்கிகர் அவரால் முடியும், அப்படி அழகா பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். ஒரு நாள் பூரியில ஜெகநாத கஷேத்திரத்துல அந்த வாதம் நடந்தது. அந்த பூரி ஊருக்கு போனார், அங்க போய் வாதம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு போனா கதவு சாத்தினார். அவருக்கு அதுக்கு சேவிக்கணும் ரொம்ப ஆசை. இப்பதான் வாதம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், பூரியில வாதம் அப்படின்னா பெருமாளையும் சேவிக்கலாம்னு வந்திருக்கேன், வந்து பார்த்தா கதவு சாத்திட்டார். நீ கதவை திறக்கணுமே அப்படின்னா, இங்க திறக்க முடியாதுன்னுட்டான், நீ பசிக்கு திறக்க முடியாது அப்படின்னா. இவருக்கு கோபம் வந்துருக்கு, ஆனா திறக்க மாட்டேன்னு சொன்னவர்கிட்ட கோபம் இல்லை, பெருமாள்கிட்டயே கோபம் வந்து. ஏன்னா எப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ இருக்கேங்கிறத ஸ்தாபிச்சுட்டு வந்திருக்கேன். நான் நீ கோயிலுக்குள்ள இருக்கிறதா இருப்பு, கோயிலுக்குள்ள நீ இருக்குன்னா ஆயிட்டா ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு ஐஸ்வர்ய மதம் அத்தோசி பெருமாள் கிட்ட சொல்ற. ஐஸ்வர்ய மதம் பிடிச்சிருக்க, நீ வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா உனக்குதான் இத்தனை பெரிய கோயில் இருக்கு, கோயில பிரம்மாண்டமா ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு சாத்தினால பெருசா ஒரு சப்தம் கேட்கறது, இப்படி பெற்ற ஒரு பெரிய கோயிலும் எல்லாம் உனக்கு இருக்கு, நீ நினைச்சிருக்க. அதனாலதான் இப்படி நடக்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பிராப்தே பரிபவே, மொத்த பேரு சேர்ந்து உன்னை இல்லைன்னு சொல்லுவான், நீ கிடையாதுன்னுவான், நீ கல்லுன்னுவான். அப்ப மதீனா தவஸ்திதி, அப்ப நான் தான் வந்து உன்னை காப்பாத்தணும், வேற இன்னொருத்தர் கிடையாது, நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர். அந்த மாதிரி உண்மையில பகவானை காப்பாத்துறது இவ்வாழ்வு இல்ல, பிரமாணத்து மூலமா பகவானை காப்பாத்துறது பெரிய ஒரு ரட்சணம். குதிருஷ்டி குகலா முகே நிபத பர பிரம்மணா கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷணோ எம் முனி. சுவாமி ராமானுஜர் பகவானை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. குதிஷ்டி குஹனாமுகே நிபத பர பிரம்மணா கபர்த்தி மத கர்தமம் கபில கல்பனா வா குராமி பரபிரம்மமான சிவன் நாராயணர் கரையோ அவர் சுவாமி பெரிய சேத்துக்குள்ள உள்ளுக்குள்ள விழ ஆரம்பிச்சார். அது சைவ மதம் அப்படிங்கிறது, பாசுபத மதம் அப்படின்னு காப்பாளியர்களுடைய மதம். கபாலம் அப்படின்னு சொல்ற மண்டையோட்ட தரிச்சு ஸ்மசான பஸ்மத்தை பூசிந்து கபாலதாரியா இருந்து ஒரு மதத்தை பிரச்சாரத்தில் இருக்கும்போது அதுல போய் அவர் மாட்டிக்க நேர்ந்தார். அங்கிருந்து அந்த விஷயத்துல இருந்து மிகவும் தப்பிச்சுன்னு வந்துட்டாரு. கபில கல்பனாவா குணம், அது மாதிரி சாங்கிய மதம் அப்படிங்கிறது வலை போடுற மாதிரி எல்லாரையும் வலை போட்டு பிடிக்கும்படி இருக்கு, அதுலிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டார். துரத்தயமதிரோதரம், இன்னும் இந்த மாதிரி என்னென்ன மதங்கள் இருக்கோ அங்க யோக சாஸ்திரம் அப்படின்னோ, இன்னும் மற்ற மதங்கள்ல எல்லாத்தையும் மொத்தத்தையும் தாண்டி தப்பிச்சுன்னு வந்துட்டேன். உபனிஷத் தரிசனம் அப்படிங்கிறது இருக்கிறது, ஏன்னா உபனிஷத்துல சொல்றதுதான் ஸ்தாபிக்கிறது கடைசியில. இவெல்லாம் என்னென்ன சொன்னாலுமே சரி, சைவ மதமாகட்டும் இல்ல காபில மதமாகட்டும், இதெல்லாம் உபனிஷத்துக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். இங்க வியாசர் ஸ்தாபிச்சிருக்கார், ஸ்ரீ சங்கராச்சாரியர் ஸ்தாபிச்சிருக்கார், ராமானுஜாச்சாரியர் ஸ்தாபிச்சிருக்கார், இதெல்லாம் உபனிஷத் விருத்தங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கார். இதுல இருந்தா பெருமாள் தப்பிச்சுட்டாராம், ஏன்னா உபனிஷத்திற்கு இல்லையோ, அதனால பெருமாள் தப்பிச்சுட்டார். ஆனா எங்க மாட்டின்றாருன்னா, குதிருஷ்டி குகனாமுகே இந்த உபனிஷத்தையே எடுத்துட்டு வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லிட்டு பரமாத்மா சிவன் நாராயணன் இல்லைன்னு ஆரம்பிச்சா அங்க மாட்டின்னு விட்டார். உபனிஷத்து இருக்கிறபடினால பெருமாள் பிழைச்சார். அந்த உபனிஷத்திலே பிறதத்துவமாக சிவன் நாராயணன் தான் சொல்றிருக்கு அப்படின்னு. நாராயண பரம் பிரம்மா தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா அப்படின்னு சொல்லி சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு பிரம்மா சிவன் உட்பட எல்லாருமே நாராயணன் தான் அப்படின்னு இருக்கு. பிரம்மா நாராயண சிவச்ச நாராயண சக்கரச்ச நாராயண காலச்ச நாராயண திசச்ச நாராயண விதிசச்ச நாராயண ஊர்த்வஞ்ச நாராயண அதச்ச நாராயண அந்தர்பகிஷ்ட நாராயண நாராயண ஏவேதம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் நிஷ்கலங்கோ நிரஞ்சனோ நிர்விசங்கோ நிராக்ஷாத் சுத்தோ தேவ ஏகோ நாராயண நத்வித்தீயோஸ்தி கச்சித் அப்படிங்கிறது. உபநிடத்துகள்லாம் இப்படி சொல்லிருக்கும் போது இந்த உபநிடத்துகளுக்கே அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, சிவன் நாராயணன் பரபிரம்மம் இல்லை அப்படின்னும், பரபிரம்மத்துக்கு கல்யாண குணங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னும், பரபிரம்மத்துக்கு திருமேனின்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னும், பரபிரம்மன் இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சதுன்னா அந்த ஜெகத்தெல்லாம் பொய் அப்படின்னும் இப்படி எல்லாம் சொல்லும் போது எல்லாத்தையும் தாண்டின்னு வந்து இங்க வந்து மாட்டின்னுட்டார். மாட்டின்னு தவிக்கிறாராம். யாரு? பரபிரம்மன். குதிருஷ்டி குகனாமுகே நிபதத பரபிரம்மணா. அவர் இதை எதிர்பார்க்கல. உபநிடத்து இருக்கிற வரைக்கும் நாம பத்திரமா இருப்போம் அப்படின்னு நினைச்சார். ஆனா உபநிடத்துக்கே இப்போ வந்து உபநிடத்து இருக்கு, ஆனா இவர் பத்திரமா இல்ல. அப்படி ஆயிடுச்சு. கர கிரக விசக்ஷணக. அப்போ ராமானுஜர் தான் போய் கை கொடுத்தார். கை கொடுத்து அவர் எழுப்புற. ஏன்னா அப்படியே கர கிரக விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோ யம் முனிஹி. கரகிரக விசக்ஷணா அப்படிங்கிறார். ஏன்னா கை அப்படின்னு மேல நீட்டுந்து ஜலத்துக்குள்ள மாட்டின் கை மேல நீட்டுவான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க கை நீட்டுவான் இல்லையோ. அப்ப வந்து கையை பிடிச்சு தூக்குற மாதிரி இந்த பிரம்மமானது கையை மாத்திரம் நீட்டின் இருக்கான். அப்போ உள்ள போயிட்டு கையை மாத்திரம் நீட்டின் இருக்கு. நேர ராமானுஜர் போய் கை கொடுத்து தூக்கி விட்டு உபநிடத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லி உபநிடத்தையும் பெருமாளையும் சேர்த்து வச்சார் அப்படின்னு சொல்றது. அப்போ சாட்சாத் பரபிரம்மத்துக்கே ஆபத்துன்னா எதுன்னு கேட்டார். இந்த பிரமாணங்களை மாத்தி சொல்றதுனால வர ஆபத்து தான், உண்மையான பெரிய ஆபத்து. கோயில்ல போய் அந்த கோயில கொள்ளடிக்கிறதோ இல்ல கோயில்ல இருக்கிற பெருமாளுக்கு ஏதாவது பகவானுக்கு, இதுவும் ஆபத்து தான். ஆனா அது பேராபத்துங்கிறது இதுதான். ஒரு கோயில் இல்லைன்னா பின்னாடி போய் வேற ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணுவோம். ஸ்ரீரங்கத்திலேயே இப்ப ரங்கநாதனை கொள்ளடிக்கணும்னு வந்தார். இப்ப ரங்கநாதனை ஏழை பண்ணிட்டு போயிட்டா அங்க இருக்கவாடலாம். அதுக்கப்புறம் கொள்ளக்காரெல்லாம் வந்துட்டு போனப்புறம் என்ன நடந்தது? திருமொழியோ வேற ஒரு ரங்கநாதன் பிரதிஷ்டை பண்ணிட்டாவா? அந்த உள்ளூர்ல இருக்கிற பாக்கியம் இருக்கிறோம். இன்னொரு ரங்கநாதன் விக்கிரத்தை அவ வந்து அதை பிரதிஷ்டை பண்ணிட்ட. ரங்கநாதன் இல்லைங்க இருக்கிற ரங்கநாதன் இருக்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு வந்தார். வந்தா எவர் உண்மையான ரங்கநாதர் அப்படின்னு சொல்ல முடியாயிடுச்சு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தை பார்த்தானா ரெண்டு தாயார் இருக்கார். மூலவர் ரெண்டு தாயார் எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு தாயார் தான் அந்த கல்தரை சமர்ப்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் போனப்பறம் இன்னொரு தாயாரை இவர் பிரதிஷ்டை பண்ணிட்டார். அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது உள்ளூர் வேற ஒரு தாயார் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் அந்த கழுத்துல எடுத்து பார்த்தா உள்ளூர் தாயார் இருக்கு. இப்போ மூலவர் ரெண்டு மூலவர் எங்கேயாவது இருப்பாள், ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் தாயார் சன்னதியில். ஸ்ரீரங்கம் கோயிலில் கழுத்திரை சமர்ப்பிச்ச இடம் இனிமேல் நிறையா இருக்கு. அந்த திரையை நீக்காமல் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அந்த காலத்தில் கழுத்திரையை வச்சுட்டு போய் அந்த திரையை நீக்கினா தானே உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இன்னும் நீக்கலை, இன்னும் நீக்கப்படாத இடங்கள் நிறையா இருக்கு கோயில். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம். பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அது நீக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. கழுத்திரைனா என்ன? கல்லாலேயே செவரு எடுக்கணும் பூர்த்தியாக. இது இடிச்சாலும் எடுக்க முடியும். இடிக்கணும்னா அது கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் வாங்கணும். அதில் வேற என்ன பிரச்சனைகள் நிறைய ஆர்கியாலஜி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால இதை யாரும் இன்னும் முயற்சி எடுக்கலை. முயற்சி எடுக்காத வரைக்கும் ஒரு விதத்தில் நல்லது. ஏதோ இருக்கு, அதோட நின்றுப்போம். உள்ள என்ன இருந்தால் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதனால அப்படி கழுத்திரையை சமர்ப்பிக்கும் போது இன்னொருத்தர் பிரதேசம் பண்ணிட்டான். அப்போ பெருமாளுக்கு வந்த பேராபத்து அப்படிங்கிறது இந்த முகமதியர்களால வந்த ஆபத்து. அது விக்கிரகத்தை திருடிந்து போறாங்கிறது காட்டிலும் அதை காட்டிலும் பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டோம்னா, பிரமாணங்களை எடுத்துடுறாள் அப்படிங்கறதுதான் பெரிய ஆபத்து. அப்போ ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரே வியாக்கியானமா இருக்கக்கூடிய இந்த சுதப்பிரகாசிய அவன் கட்டாயம் கொளுத்திடுவான், இந்த இடத்துல வைக்கவே மாட்டான். ஆனால் ரங்கநாதனும் இப்போ இதில் தான் இருக்கார். இந்த சுதப்பிரகாசியில் இருக்காங்க சுதர்சன். அங்க போன ரங்கநாதன் ரங்கநாதன் நினைக்காத, இவர் தான் ரங்கநாதன். இங்கதான் பிரமாணத்துல அவர் இருக்கார். பிரமாணா தீனா பிரமேயஸ்தி. பிரமாணம் இல்லாதா அவர் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. அதனால இதை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். நீங்க ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி சொல்லும் போது சுதப்பிரகாசியில முதல்ல ஆரம்பத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற. பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாகவரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷியதே. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி சொல்லும்போது அவர் சொல்றார், இந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது தான் ரங்கநாதன் இருக்கிற இடமா அப்படிங்கிற. எப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் எங்க இருக்காருன்னா பிரணவாகாரம் விமானத்துல இருக்க. பிரணவாகாரம், பிரணவம்னா ஓங்காரம். அந்த ஓங்காரம் மாதிரி ஒரு விமானம் ஒண்ணு இருக்கு. அந்த விமானத்துக்குள்ளதான் ரங்கநாதன் இருக்க. இப்போ அந்த விமானம் இருக்கு. பிரணவாகார விமானத்துல தான் பெருமாள் இருக்க. அந்த மாதிரி சீபாஷ்யமும் பிரணவாகார விமானமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கான். எப்படின்னு கேட்டா, அகார உக்காரம் அகாரங்கள்லாம் சீபாஷ்யத்துல ஆரம்பத்துல அகாரத்துல இருக்கும், நடுவுல உக்காரம் இருக்கு, கடைசியில முடியும் போது மகாரத்துல முடியுது. இதெல்லாம் ஏதோ வெறுமையானா அங்கே வெளியில போது போகாம இருக்கா பாஷ்யம் மாதிரி மாதிரி கிடையாது. மொத்தம் ரங்கநாதன் திருவுள்ளமா வந்திருக்கு. அதனால இது பிரணவாக்காரம் இது அந்த மாதிரியா வந்து. அதனால ரங்கம் இவா இது இன்னொரு ரங்கம் இல்ல. அந்த ரங்கம் எப்படி பிரணவாக்கார ரங்கமோ அந்த மாதிரி இது இன்னொரு ரங்கம் ரங்கநாதன் இங்க இருக்க. பரஸ்ய பிரம்மணோ எத்திர, அங்க பரபிரம்மம் இருக்கு, இங்கேயும் பரபிரம்மம் இருக்க. சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே, அங்க சேஷியா இருக்க பெருமாள். சேஷியனா சேஷன், ஆதிசேஷன் சயனத்துல இருக்க. இங்கேயும் சேஷியா இருக்கார், அதான் நமக்கெல்லாம் சேஷியா இருக்காரா, ஜீவர்கள்லாம் பெருமாளுக்கு தாசன் சேஷன் அப்படின்னும் பெருமாள் சேஷிங்கிறது தானே சீபாஷன் சொல்றது. அதனால சேஷி பெருமாள் சேஷிங்கிறது எந்த இடத்துல ஸ்புட்டமா தெரியும், ஸ்பஷ்டமா தெரியும்னா ரெண்டு இடத்துல ஸ்பஷ்டமா தெரியும். ஒன்னு சீரங்கத்துல பெருமாள் சேஷானா கண்ணால நேர பார்க்கலாம், அவர் சேஷியா ஆதிசேஷனா இருக்கார். ரெண்டாவது சீபாஷத்துல அழகா நல்லா புரிஞ்சுக்கலாம், அவர் சேஷி நமக்கெல்லாம் சுவாமி, சேஷினா சுவாமின்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தத்துல வருது. நமக்கெல்லாம் சுவாமியாக அவர் இருக்கார், நாமெல்லாம் தாசர்கள் அப்படிங்கறது சீபாஷத்துல ஸ்பஷ்டமாக தெரியுது. ஆனா சேஷித்வம் ஸ்புடமா தெரிகிற இடம் இது ரெண்டு தான், ரங்கநாதன் இருக்கிற இடம் இது ரெண்டு தான், சீரங்கிறது இதுதான், சீபாஷ்யம் தான் அப்படின்ல. அப்படிப்பட்ட சீபாஷ்யம் அது நிக்கணும்னா இந்த சிவபிரகசியனா நிக்கணும், இல்லாட்டா அதுக்கு எத்தனையோ அபார்த்தங்கள்லாம் வந்துடும். நராதூரமாய் சாய்ச்சர்த்தம், நராதூரமாங்கிறவர் பாஷ்ய காலத்துக்கு ரொம்ப நெருங்கின காலத்துல வந்தவர், பாஷ்யகாரருடைய சீபாஷ்யகாரர் எம்பெருமானார் அவருடைய காலத்திலே இருந்தவர் சுவாமி நடாதூர் அருள்வான், அவருடைய பெயர் இல்லை. அது மாத்திரம் இல்ல, சீபாஷ்யத்துல சீபாஷ்யக்காரருடைய சாட்சாத் சிஷ்யர் திருக்குறையை பிரான் பிள்ளான் அப்படிங்கிறார், அவருடைய சிஷ்யன் எங்கள் ஆழ்வார், அவருடைய சிஷ்யன் ஆழ்வார். அதனால எம்பெருமானார் சொன்ன அர்த்தமே வந்திருக்கும், வேற அர்த்தமே கிடையாது அவரது. ஏன்னா தலைமுறை விட்டு போகல, இப்பதான் ரெண்டு மூணு தலைவர் தான் ஆயிருக்கு, நம்மள மாதிரி கிடையாது. இப்ப எம்பெருமானார் அவதாரம் பண்ணி 1000 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப அடுத்தடுத்து வரும்போது எத்தனையோ அர்த்தங்கள்லாம் மாறி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா முன்ன எந்த வாய்ப்பும் கிடையாது, ரொம்ப நெருக்கமான ஒரு சமயம். அதனால அப்படிப்பட்ட அர்த்தம் எம்பெருமானாரே சொன்ன அர்த்தம், எங்கராழ்வான் சொன்ன அர்த்தம், பிள்ளான் சாதிச்ச அர்த்தம், நலதூரமாய் சாதிச்ச அர்த்தம், அதை தான் எந்த சப்தமும் மாறாமல் அப்படியே ஒரு பட்டோலை பண்ணின அர்த்தம்னா சீபாஷ்யம் இதுதான் இருக்கும். சிவபிரகாசி இல்லாட்டா சீபாஷ்யம் புரியாது அப்படின்னு சொல்லுவான், கம்பீரமான சீபாஷ்யம் நமக்கு புரியாது. இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியான் சிவபிரகாசி, இதுக்கு சமமான ஒரு வியாக்கியானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியான் காஞ்சிபுரத்தில் ஒரு சாஸ்திரிய ஒருத்தர் இருந்தார், மகா பண்டிதர், ரொம்ப ஆச்சரியமான பண்டிதர் ஒருத்தர். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், சதஸ்ய ஒரு விஷயம் சொல்லுவார், பாஷ்யம் சங்கராச்சாரியரும் பாஷ்யம் பண்றார், பகவத் ராமானுஜரும் பாஷ்யம் பண்றார். ஆனா பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு, என்ன கேட்டா சீபாஷ்யத்துக்கு ராமானுஜர் பண்ண பாஷ்யத்துக்கு சுதப்பிரகாசிக்கான ஒரு வியாக்கியானம் இருக்கு, அந்த மாதிரி எங்களுக்கு இந்த வியாக்கியானம் யாரும் பண்ணலன்னு வரும். அவர் சங்கர பாஷ்யத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வியாக்கியானம் பண்ணல, ஏன்னா அத்தனை ரசமா இருக்குன்னு வருவார், அத்தனை அற்புதமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் இங்க இது வரைக்கும் வரல அப்படின்னு அவர் சாதிப்பார், சத்தியத்தை சொல்லுவார். அவர் பாஷ்யம் ரெண்டு இருக்கு, இருந்தா கூட இந்த பாஷ்யம் நிறைய பேர் இருந்தா கூட அவர் மேல அதுக்கு வியாக்கியானம் இருக்க வேண்டும். ஆச்சாரியர் இருந்தா ஆச்சாரியருக்கு சிஷ்யனால பெருமைன்னு வா, ஆச்சாரியர்கள் சோமான கூட சிஷ்யனால சில பேருக்கு தான் பெருமை, அது மாதிரி வியாக்கியானத்தினால இதுக்கு பெருமை இருக்கு அப்படின்னு அவர் சாதிப்பார், எஸ்ஆர்கே சாஸ்திரிங்கிற சாதிப்பார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானம், சீபாஷ்யத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம். இது இருந்தாதான் சீபாஷ்யம், சீபாஷ்யம் இருந்தாதான் ரங்கநாதன், இல்லாட்டா ரங்கநாதன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால இதை நீர் தான் காப்பாற்றும், தேசியம் கிட்ட ஒப்படைக்கிற தேசியனை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இந்த சீபாஷ்யத்தினுடைய பெருமை அவருக்கு தான் தெரியும், அந்த நடாதூரம்மாள் கோஷ்டியினுடைய பெருமை அவருக்கு தான் தெரியும், நடாதூரம்மாளுடைய அனுகிரகத்தை சின்ன வயசுல வாங்கினவர் அவர், சீபாஷ்யத்துல சிற பரிச்சயம் பண்ணவர், சாதாரண நிறைய வசதி பரிச்சயம் பண்ணி நிறைய பேருக்கு காலக்ஷேபங்கள்லாம் சொன்னவர். மற்றவரெல்லாம் சீபாஷ்யம்னாலே கிட்ட வரமாட்டேங்கிறான் யாரும், அது நமக்கு புரியாது, நம்முடைய நிலம் இல்லை, நமக்கு விஷயம் இல்லை. அது சீபாஷ்யத்துல சரணாகதியை பத்தி பெரிய அளவில் எதுவும் சொல்லலை, ஆனால் நமக்கு அது தேவையில்லை என்று சொன்னவர்கள் கூட உண்டு. இப்படிலாம் சொல்லி சீபாஷ்யத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு கோஷ்டி இருக்கு, அதுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டம். இவர்கள் சீபாஷ்யத்தை ஒதுக்கிட்டு பெருமாளை வேணா பிடிச்சுக்கலாம், ஆனால் பெருமாளே இங்குதான் இருக்காருங்கிறத அவ புரிஞ்சுப்பான் பின்னாடி. அதனால இவர்களுக்கும் அவர்களுக்கும் எவர்களுக்கும் பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டால் இந்த சீபாஷ்யத்தை காப்பாற்றணும், பெரிய உபகாரம். அதுக்கு இந்த சிவபிரகாசியை காப்பாற்றணும், இதனுடைய பிரபாவம் சுவாமி தேசியனுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால அவர்கிட்ட இதை ஒப்படைக்கிறோம், ஒப்படைச்சு இந்த சிவபிரகாசிக்கு நீங்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சரி சொல்லிட்டு சுவாமி தேசியன் இப்போ அவெல்லாம் போயாச்சு. இப்போ பின்னாடி வர இந்த ஓலையை கையில் எடுத்துட்ட அந்த அவருடைய குமாரர்கள் ரெண்டு பேர் இருந்தா அவளையும் கூட்டுட்டு நான் இங்கே இருக்கேன், நீ போன கிளப்பிட்டார். வர இவர் விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லை, ஆனால் இப்போ வேற வழி இல்லை, ஏன்னா தூரத்தில் சைன்யங்கள்லாம் வர சப்தம் வந்துருச்சு, புழுதியெல்லாம் வந்துருச்சு, காவேரியை தாண்டி வரணவா, என்ன அவாரையும் எடுத்துட்டு வேகமாக சுவாமி தேசியன் போற. ஆனால் என்னதான் வேகமாக போனாலும் சைன்யம் வேகம் வர அளவு வேகத்தில் வர முடியாது, குதிரையில் வரவா அவ என்ன வேகமாக வருவா. அதனால ரங்கநாதனை காப்பாற்றணும் போனவாள் கூட எவ்வளோ தூரம் தான் போக முடியும், அப்போ எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்கான், என்ன பண்ணாலும் தெரியும் முடியும். நீங்க ரங்கநாதனை இலை பண்ணிட்டு போங்கோ, நாங்கள் இருந்து இவாளோட சண்டை போடுறோம் அப்படிங்கிறா. என்ன சண்டை போடுறதுக்கு வரேன், ட்ரைனிங் எடுத்தாளா இல்லை ஆர்மியில் சேர்ந்தாளா, ஒன்றும் கிடையாது. சண்டை போட்டால் என்ன நடக்கும்னா, சண்டை போட்டால் பிராணம் தியாகம் தான், உயிர் போகும். பின்னையும் எப்படி பண்ணுறோம்னா, நாங்கள் இருந்து சண்டை போடுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆகும், அப்ப நீங்க எங்கேயாவது விதமான இடத்துக்கு போங்க. இப்படி ரெண்டு நிமிஷமா ரெண்டு நிமிஷம் எத்தனை ரெண்டு நிமிஷம் ஆச்சோ அத்தனை நிமிஷம் சே கொஞ்சம் திருமால் எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு நேரம் அப்படியே போய் திருமாலி இருந்தோட மலைக்கிட்ட மலைக்கு எடுத்து போய் மலையிலேருந்து ரங்கநாதர் கட்டின்னு கீழே உருண்டுட்டான். ஆமா மலையில இந்த பக்கம் குதிச்சுட்டான் சைன் அதுக்கு மேலே வர முடியல. சரி போச்சு மொத்தம் போச்சுன்னு போயிட்டான். அவன் யாரும் குதிக்க முடியும், குதிச்சா உயிர் போகும், என்ன போனா போட்டோம் ரங்கநாதன் இருக்க அப்படி. அதுக்கப்புறம் அவ போனப்புறம் கீழே நாலு பேர் போய் அந்த ரங்கநாதன் ஏற பண்ணிட்டு இப்படிலாம் உயிரை விட்டு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனோட விரும்பியான ஒரு கத்தி எடுத்துட்டு இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சுற்றி கடைசியாக அவன் தலையை செய்விடுவான். சந்தோஷமா அதை வாங்கிடுவான் ரங்கநாதனை காப்பாற்றணும் எடுத்துட்டான். இப்படிலாம் இருக்கும்போது சுவாமி தேசியம் தான் மாதிரி பின்னாடி போற சுவை எடுத்துன்னா அவன் பின்னாடி வந்துட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. சுவாமி தேசியம் ஒழிஞ்சிருந்துட்டேன் ஒரு மூலையில் இதெல்லாம் வச்சுன்னு ஒழிஞ்சிருந்துட்டேன். ஒரு சைன்யம் வேகமாக போச்சு. எதிர்த்து யார் எதிர்படுறாலும் அவளை கொண்டுட்டு அவளை காத்திரம் வந்துடுச்சு. கோயில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாத்தையும் இருக்கிற நதி நகைகள்லாம் கொள்ள அடிச்சுண்டா விக்கிரகம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிரம்மாவின் விக்கிரகம் தாயார் விக்கிரகம் இல்லை. அதனால வேகமாக வந்து எதிர்படுறவெல்லாம் வீசிண்டு வாழ் வீசிண்டு அப்படியே வேகமாக போயிட்டான். அவள் போனப்புறம் அப்புறம் தேசியம் மெதுவாக வெளியில் வந்து இதை மறுபடியும் இந்த ஓலையை எடுத்து வேகமாக வர அப்போ தான் பெரிய ஆபத்து ஒன்று வந்தது. பின்னாடியே அடுத்த சைன்யம் வந்தது. இது அவர் எதிர்பார்க்கல முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டேன். சைன்யம் வந்தாச்சு போயாச்சு அப்படின்னா பின்னாடி இதனுடைய அடுத்ததான் வேற ஒன்று வருங்கிறது எதிர்பார்க்கல. அங்கே ஒழிஞ்சுக்கிறதுக்கும் இடமில்லை. அப்போ என்ன பண்றது அப்படின்னா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்தை பார்த்தா எங்கே பார்த்தா பிணம் கிடக்குது அங்கங்க. அவங்க அறுத்துட்டு போயிருக்கான். சரி சுவாமி தேசியம் இந்த புஸ்தகத்தையும் வச்சிருந்து அந்த குமாரியையும் வச்சிருந்து இந்த பிணங்களுக்கு நடுவில் தான் படுத்துன்னு துணி எடுத்து மேலே போத்தின்னு இந்த பிணத்தோட பிணமா இவர் ஓரமாக படுத்துட்டேன். அடுத்த சைன்யம் மொத்தம் பிணமா கிடக்குறது ஆள் இல்லை அப்படிங்கிறத பார்த்து அவ போயிட்டான். இப்படி ரொம்ப அவமரியாதைக்கு நடுவில் ரொம்ப ஆபத்துக்கு நடுவில் இந்த மாதிரி சுபப்பிரகாசியை காப்பாற்றி அவள் போனப்புறம் இவா வந்து அதுக்கப்புறம் இவாளை கூட்டுண்டு மைசூர் பக்கமாக போய் இப்போ பெருமாள் எங்கே எழுதிட்டாருன்னு தெரியல இவருக்கு. இப்போ எங்கேயோ எழுதல மைசூர் பக்கமாக போய் அங்கே முதல் காரியமாக இந்த சுபப்பிரகாசிக்கையை பட்டோலை பண்ணி ஓலையில் எழுதி அதுக்காட்ட முக்கியமான காரியமாக அதை அவளுக்கு சொல்லி வச்சேன். அவருடைய குமாரால் ரெண்டு பேருக்கு இந்த சுபப்பிரகாசியை பாடம் வசதி பாடம் சொல்லியிருக்கிறதுலாம் இருக்கு செய்தினா மாத்திரம் போகிறார் அவளுக்கு சொல்லி வச்சுட்டேன். சுதப்பிரகாசிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா ப்ரவர்த்திதா ச பாத்ரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம் அப்படிங்கிற தேசியனை பற்றி சொல்லச்ச சுதப்பிரகாசிக்கை காப்பாற்றி கொடுத்தவர் சிரேஷ்டங்கிற என பெரிய உபகாரம். இதை காட்டுற சிரேஷ்டமான உபகாரம் கிடையாது. சிரேஷ்டம்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப ரொம்ப பெரிய உபகாரத்தை பண்ணி கொடுத்த அப்படினால ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். ப்ரவர்த்திதா ச பாத்ரேஷு இதை நல்ல பாத்திரத்தில் இது சொல்லிக் கொடுத்தாரு. வேற அதனுடைய அர்த்தத்தை வேறு சொல்லிக் கொடுத்து அதனால தான் அதுக்கப்புறம் பின்னாடி உபனிஷத் பாஷ்யக்கார ஸ்ரீ ரங்கராமானுஜம் முனிங்கிற சிவப்பிரகாசிக்கு ஒரு வியாக்கியானம் எழுதி அவர் என்ன இந்த அர்த்தம் கிடைக்கவே தேசிகன் மூலமா அந்த அர்த்தம் கிடைக்கவே தேசிகன் சாதித்த அர்த்தங்கள் அவருக்கு பரம்பரையாக கிடைக்கவே அவர் அதுக்கு வந்து சிவப்பிரகாசிக்கு ஒரு வியாக்கியானமாக பாவப்பிரகாசிகா அப்படின்னு அந்த பாவத்தை அதுவும் இப்போ கிடைக்கிறது. சிவப்பிரகாசிகா பாவப்பிரகாசிகா இவரை கூட சேர்த்து பார்த்தாதான் அந்த சீபாஷ்யங்கிறது நமக்கே நன்னா புரியும். அது மாத்திரமில்ல இந்த சீபாஷ்யத்தில் யாருக்கு என்னென்ன சந்தேகம் வருமோ யாருக்கு என்னென்ன ஆட்சேபம் வருமோ எல்லாத்தையும் கண்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சரியாக்கிறதுக்காக அதீன சாராவளி தத்வட்டிகை சததூஷணி மாதிரி பல கிரந்தங்கள்லாம் சுவாமி தேசியம் எழுதியிருக்க எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுக்குற சுரப்பிரகாசியும் காப்பாற்றி கொடுக்குறேன். டீகாயா டீகையில் என்ன இருக்குன்னு எழுதுறேன். ஆனால் சுரப்பிரகாசியும் காப்பாற்றி சீபாஷியத்தையும் காப்பாற்றி கொடுத்தவர் சுவாமி தேசியம் தான். அதனால தான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சுரப்பிரகாசியை காப்பாற்றினார் சீபாஷியத்தை காப்பாற்றினாங்க. சுபாஷி மாத்திரம் இல்லை இதை காப்பாற்றினா சீபாஷியத்தை காப்பாற்றினார். திக்கட்டும் புகழ் சீபாஷியத்தை தெரிய உரைத்திருந்தாலும் வாதாசனவரர் இவர் என வருமா பாஷ்யம் வகை பெறுகிறார். அதாவது அழகா என்ன ஒரு அர்த்தம் சொல்றேன்னா இது பல அர்த்தம் சொல்றார். என்ன அர்த்தம் சொல்றாரு சீபாஷ்யங்கிறது உத்தமமான பாஷ்யம். எல்லா பாஷ்யத்தை காட்டிலும் பெருசு இது. ஏன் கேட்டால் சரஸ்வதி தேவியை சீபாஷ்யம் அப்படின்னு திருநாமம் வச்சிருக்கார். எம்பெருமானாருக்கு சீபாஷ்யக்காரர் அப்படின்னு திருநாமத்தை அவர் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட உத்தமமான பாஷ்யம் அது போகும்படி இருந்த காலத்தில் அதுக்கு புத்துயிர் கொடுத்தவர் சுவாமி தேசியம். இந்த மாதிரி இல்லைன்னா அது போயிருக்கும். அதை இயற்றினவர் அதை அருளி செய்தவர் பாஷ்யக்காரர். அதுக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுக்க வேண்டிய சமயத்தில் அது புத்துயிர் கொடுத்து அதை வக பெற வச்சவர் அந்த சீபாஷ்யத்துக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் வந்தால் அதெல்லாம் பிடிச்சி அது உண்மையாக நிலை நிற்க வச்சவர் சுவாமி தேசியம். இல்லாட்டால் நிறைய சந்தேகங்கள்லாம் எல்லாம் வந்து கடைசியில் சீபாஷ்யங்கிறது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கியிருப்போம். அதனால் அவருமா பாஷ்யம் வகை பெறினால் அப்படின்னு சொல்லி திக்கட்டும் புகழ் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுவார். அது மாத்திரம் இல்லை அதை பிரச்சாரம் பண்ணி திக்கட்டிலையும் அதனுடைய பிரபாவத்தை பரப்பினவரும் சுவாமி தேசிகன் தான் பல காரியங்கள் இருக்கிறபடினால அப்படின்னு எல்லா விதத்தினாலையும் சீபாவிஷத்தை ஸ்தாபனம் பண்ணவர் அப்படின்னு ஆச்சு. இந்த பிரபாவத்தை இந்த திருநாமத்தில் அழகா சொல்றாரு. இதை நாம என்னைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்றாரு. சிவப்பிரகாசிக்கா பூமோ ஏனாதோ பரிரட்சிதாங்கிற ஸ்லோகம் பின்னாடி யாரோ பண்ணது கிடையாது, சுவாமி தேசிகன் ஏழு இருக்கச்சி அவருடைய குமாரரே பண்ணது. அவருடைய குமாரரே வந்து சிவப்பிரகாசியவர் தான் காப்பாற்றி கொடுத்தார், எங்களுக்கெல்லாம் பரம உபகாரம் பண்ணார், பரமஸ்ரேஷ்டர் அப்படிங்கிறத அவரே அருளி செய்கிறார். அதனால எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலத்துல எது சொன்னாலும் பின்னாடி கல்பிதம் தானே, முன்னாடி கிடையாது. எத்தனை சொன்னாலும் சரி, சுவாமி தேசிகன் பிரபாவமாக நாம எதை சொன்னாலும் பின்னாடி யாரோ சொல்லிருக்கா முன்னாடி கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர். ஆனால் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்கிறதோ இல்ல நம்ம கையில ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது கிடைக்கிறதோ இது மொத்தத்துக்கும் காரணம் சுவாமி தேசிகன் தான். ஏன் அத்தனை பிரபாவம் அவருக்கு அப்படி வந்திருக்குன்னா அதுதான் அவதாரம் பெயர். சுவாமி தேசிகனை வந்து நமக்கு சமமா நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அவர் திருவேங்கிரமுடையாளுடைய ஒரு சங்கல்பத்தினாலே, எம்பெருமானாளுடைய சங்கல்பத்தினாலே வந்த அவதாரம் அப்படிங்கறது புரிஞ்ச போது எந்த பிரச்சனையும் வராது. பாடுவார் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், நம்மாழ்வார் கிட்ட நிறைய பேர் வந்து என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கறது முடியாது. கேட்டா அவர் அவதாரங்கிறது புரியாதபடினால அவர் பிராமணரா, அவருக்கு தமிழ் சம்ஸ்கிருதம் தெரியுமா, இப்படி எல்லாம் கேட்பார். ஆனா அவர் அவர் நம்மாழ்வாருங்கிறது அவதாரம். பெருமாள் வந்து இந்த கலிகாலத்துல இங்க வந்து சரணாகதி தர்மத்தையும் அதுக்கப்புறம் வந்து நவகீர்த்தன தர்மத்தையும் இங்க கலிகாலத்துல முதல்ல பிரவர்த்தனம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாள் வந்து மேயர்வார மதிநல மருளி அவரை கொண்டு பாட வச்சிருக்கார். முதல் முதல்ல வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாவம் தெரியாதோ ஏதாவது சொல்லுவார். அது மாதிரி சுவாமி தேசியருடைய பிரபாவம் தெரியாதவர்கள் அவரை பத்தி என்னென்னவோ சொல்லட்டும். ஆனால் நாமெல்லாம் இதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சிவப்பிரகாசிக்கா பூமோ ஏனாதோ பரிரட்சிதாங்கிறது இன்னைக்கும் நமக்கு சீவாஷ்யங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பெருமானார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, சீவாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு பிரதம சைங்கிரிவா சொல்லிருக்காரு. ரகசிய திரிசாத்துல வரப்பொருள் எம்பெருமான் தன்னுடைய அந்திம தசையிலே கடைசி காலத்துல அவர் கிடப்புல சயனத்துல இருந்த போது அப்ப அஞ்சு கட்டளை சொன்னார் அவருடைய சிஷ்யர்களுக்கு. என்ன பண்ணணும் நாங்க எல்லாம் கேட்டாவா, எங்களுக்கு இனிமே ஏதாவது நீங்க ஒரு உபதேசம் பண்ணுங்க, நாங்க இனிமே என்ன பண்ணணும் சொல்லிட்டு நாங்களும் உங்க கூட வந்துடுறோம் அப்படின்னு பிராணத்தியாகம் பண்ணா கிளம்பினா. எல்லாரும் சீபாஷ்யக்காரரை விட்டுட்டு நாங்க இருக்க முடியாது அப்படின்னு பிராணத்தியாகம் பண்ண கிளம்பினா. அப்ப அவளுக்கு சில வார்த்தைகள் அருள் செய்தார். அதுல ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் அதெல்லாம். பிராணத்தியாகம் பண்ண என்னுடைய வியோகத்துல கஷ்டப்படக்கூடாதுங்கிறார் அவர். பிராணத்தியாகம் பண்றதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. என்ன பிள்ளான் இருக்க குறை என்னங்கிறார். பிள்ளான் இருக்கார் அடுத்து நான் சம்பிரதாயம் இல்லாம போயிட்டா எம்பெருமானார் அதோடு கூட சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு, குரு பரம்பரை இன்னாரோட முடிஞ்சு போச்சு, இவரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தா கருத்தப்படணும். குரு பரம்பரை தான் இனி வரைக்கும் இருக்கே. அடுத்து எம்பெருமானாருக்கு பின்னாடி திருக்குறை பிரான் பிள்ளான் இருக்கார். திருக்குறை பிரான் பிள்ளானுக்கு அப்புறம் எங்களாழ்வான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நலாதுரம்மா இருக்கார். அதுக்கப்புறம் அப்புள்ளா இருக்கார். அதுக்கப்புறம் தேசியனுக்கு இது வளர்ந்துன்னு வருது, இனி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கேன். குரு பரம்பரை முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்றவா வேணா இதை பத்தி கவலைப்படாது. ஆனா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுர மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம். இப்போ அரியனை பொறுத்த வரைக்கும் குரு பரம்பரை எங்க முடியுதுன்னா எங்க ஆச்சாரங்களும் முடியுது. ஏன்னா அது வரைக்கும் வந்திருக்கு, அதோட எங்க குரு பரம்பரை முடியுது. ஏன்னா அடுத்து வரும்போது இன்னும் மேல வரும், அடுத்து பின்னாடி யாராவது அவருடைய ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதுதான் பூர்வர்களுடைய அனுசந்தான். அதனால்தான் அந்த அர்த்தங்கள்லாம் அப்படியே நீக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இருக்கு, இது உட்டு போன குரு பரம்பரை இல்ல, இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குரு பரம்பரை. அப்படிப்பட்ட குரு பரம்பரைக்கு தான் ஏற்பாடு பண்ணவர் சீபாஷ்யகாரர் எம்பெருமானார். அப்ப எம்பெருமானோட பொறுத்து நீங்க எப்படி நினைச்சுங்க, அது கிடையாது. சம்பிரதாயம் இருக்கு, பிள்ளான் இருக்காரு, ஆக பிள்ளான் இருக்க குறை என்ன, சம்பிரதாயம் இருக்க குறை என்ன அப்படின்னு சொன்ன. இருந்தா கூட அவளுக்கெல்லாம் சமாதானம், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சரி இருக்கும் சம்பிரதாயத்தில் இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்வார்த்தைகள் சொல்லணும், எங்களுக்கு கட்டளை இடணும், சரி எம்பெருமானாருடைய கட்டளை அப்படின்னு சொல்லி நாங்கள் அது வந்து பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா. அப்ப எம்பெருமானார் அஞ்சு கட்டளை சொன்னாராம். அதுல முதல் கட்டளை சீபாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்தித்தார். சீபாஷ்யத்தை வாசிச்சு சீபாஷ்யத்தை கேட்டு சீபாஷ்யத்தை நகரத்துல பறக்கும், இதுதான் முதல் கட்டளை. அதுக்கு யோக்கியதை இல்லையாகில், அது முடியல அப்படின்னா அப்ப ரெண்டாவது சொல்றேன், திவ்ய பிரபந்தங்களை, திவ்ய பிரபந்தத்தை வாசித்து பிரவர்த்தனம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சாதிக்கிறேன். அதற்கு யோகியதை இல்லை ஆகில் அப்படின்னு உகந்தருள திவ்ய தேசங்களிலே அப்படின்னு உகந்தருள திவ்ய தேசங்களிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதெல்லாம் இதெல்லாம் சொல்லிடுது. அதற்கு யோகியதை இல்லை ஆகில் அப்படின்னு ஒண்ணுன்னா சாதிக்கிறார். ஜெயமந்திர நிஷ்டனாக ஜெயமந்திர அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும். அதுக்குமே யோகியதை இல்லையாகில் தன்னுடையவன் என்று அபிமானித்திருப்பார் ஒரு சீவேஸ்வரன் பக்கத்திலே ஒதுங்கி வருகிறது. ஏன்னா ஜனங்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஞானிகளா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன பண்ணணும் கேட்டா, இவன் என்னை சேர்ந்தவன் சொல்ற அளவு ஒரு சீவேஸ்வரன் அவனை பிடிச்சிடணும், அவனுடைய அபிமானத்துல இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். அதுல மொத்த காரியமும் அவருக்கு செஞ்சு கொடுத்து, இவன் இவன் இருக்கா எனக்கு என்ன கவலை, ஏன்பாடி இந்த காரியம் பண்ணு, எதை சொன்னாலும் செய்வான் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தன்னுடையவன் அப்படின்னு இருந்தா அதுவே போடுவோம், அதுவே மோட்சத்தை கொடுத்துரும். ஏன்னா அவர் மோட்சத்துக்கு போகும்போது இவரும் மோட்சத்துக்கு போயிடுவான். தன்னுடையவன் அவன் நினைச்சுட்டாருன்னா இவன் தன்னுடைய கூட்டிட்டு போகாம அவர் போக மாட்டேன், தான் சரணாகதி பண்ணும்போது இவரும் சேர்த்துதான் பண்ணுவேன் அவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு சீவேஸ்வரன் பக்கத்துல உதவி, இப்படி பாஷிகாரர் சொல்லும் போது இதான் ராமானுஜாரிய திவ்யாஜ்யா அப்படின்னு பேர் இருக்கு. ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்யா பிரதிவாசரமுஜ்வலா திகந்தவ்யாபினி பூயாத் சாகி லோகஹிதைஷினி. ராமானுஜாரியுடைய இந்த திவ்யாஜ்யைகள் அஞ்சு இருக்கோ இல்லையோ, இது எல்லா இடத்துலையும் பரவணம், சீபாஷ்யம் பரவணம், திவ்ய பிரபந்தம் பரவணம், துவயமந்திரம் பரவணம், சீவேஸ்வரர்களுடைய பிரபாவம் பரவணம், எல்லா இடத்துலயும் வைஷ்ணவர்கள் நிறைய இருக்கணும், புலிக புலிக புலிகாது. திகந்த வியாபினி லோகம் முழுக்க வியாபிச்சிடணும், எல்லா திக்குகளையும் வியாபிச்சிருக்கணும். ஏன் இப்படி சொல்றோங்கோ, என்ன உங்க மதம் தான் இருக்கணுமா கேட்டா, சாகி லோகஹிதைஷினி, லோகத்துக்கு ஹிதத்தை தான் செய்யும், இது எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யுமே தவிர இது மத பிரச்சாரம் இல்லை, இது ஹித பிரச்சாரம் தான். என்னுடைய மதம் இதை ஏற்றுக்கோ அப்படி மத பிரச்சாரத்துக்கு சொல்லல, எம்பெருமான் நாராயணுக்கு தாசர்கள்ங்கிறது உங்களுக்கு ஹிதம் எல்லாருக்கும், அதனால அந்த ஹிதத்தை சொல்றது இது. அதனால ஹித பிரச்சாரம் இதை பண்ணிட்டு இருக்கோம், அதனால இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இதுதான் நம்ம நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ராமானுஜருடைய திவ்யாஜ்ஞையில முதல் ஆஜ்ஞை என்ன, சிவாஷ்ய பிரவர்த்தனம் அப்படிங்கறதான முதல் ஆஜ்ஞை. சிவாஷ்யம் இருந்தா தானே சிவாஷ்ய பிரவர்த்தனம் நடக்கும். அப்ப அந்த சிவாஷ்யத்தை பிரவர்த்தனத்தை பண்ணி சிவாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ண முடியும், நமக்கும் கொடுத்தவர் யாரு அப்படின்னா பாவ தேசிகன் தானே. இந்த சிவாஷ்யமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய காலம் ஒண்ணு வரைச்ச, அது இன்னைக்கும் ஸ்தாபிச்சு வச்சால் நம்ம ஆச்சாரியர்கள் சுவாமி தேசியன் அனுகிரகத்தினாலே வந்த பரம ஆச்சாரியர்கள் இன்னைக்கும் ஸ்தாபிச்சு வச்சிருக்காங்கிறத நம்ம நேரம் பார்த்துருக்கோம். அதனால இப்படி நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு உபகாரத்தை சுவாமி தேசிகன் சொல்லப்போனா, அதனாலதான் சிரேஷ்டங்கிறார் சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துக்கு பண்ண உபகாரம்னா நூத்து கணக்கில் இருக்கு, அதுல முதல் அத்தியந்த சிரேஷ்டமானதுன்னு சொல்லி இந்த உபகாரத்தை தான் சொல்லணும். சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்த உபகாரம் தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லணும். இதன் மூலமாக ரங்கநாதனையும் திருவானையும் காப்பாற்றி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதனால இந்த திருநாமத்திலே அழகாக இந்த உபகாரத்தை ஸ்மரித்தார். தொடர்ந்து இதில் இன்னும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் குறித்து அடுத்த மூணு திருநாமங்கள் இருக்குது, அதை நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.